ಜೀವಾತರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷಣಾಪ್ತ ರಕ್ಷಣ ಯದಿದ್ವ ಯದಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮ ತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಚಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾದೌವರ್ಗ ಪದಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸಮಾರಂ ಶ್ರೀ ಭಾಗೀಯಾತ್ಮ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಜ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಸತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಬಲನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಸಪ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತರ್ಮಾಂ ಅಭಯಮುದ್ರಿತಃ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಹಕೋ ರಕಿತನೇಮ ಕಟಾಕ್ಷ ಲೀಲಾ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮಿದಳ ಮಂಗಳ ಧೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಃ ಸದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ರುದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗತಾಂ ಪತಿ ಗುರುಭ್ಯಃ ಸದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ರುದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗತಾಂ ಪತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪತನೇ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಸಪ್ತ ಶ್ರೀರಂಗ ಭಕ್ತಂ ಮಾಂ ಅವ್ಯಾಜ ಅಭಯ ಮುದ್ರಿತಃ ಅನಾದೇ ನಿಸ್ಸೀಮ್ನೋ ದುರಿತ ಜಲದೇ ಎನ್ನ ರೂಪಮಂ ವಿದಃಪ್ರಾಯಕ್ಷಿತ್ವಂ ಎದುರಗು ದುರೀನಾಶಯ ವಿದಃ ಸದಾರಂಭೇ ಸತ್ಯಾಗಿರಂ ಅವಧಾನೇ ನ ಮನಸಾ ಪ್ರಪದ್ಯೇ ತಾಂ ಏಕಾಂ ಶ್ರಿಯಂ ಅಖಿಲ ನಾಥಸ್ಯ ಮಹಿಷೀಂ ಮಹೇಂದ್ರಾಗ್ನಾ ವಿಷ್ಣು ಪ್ರಭೃತಿ ಮಹತ್ತ ಪ್ರಭೃತಿವತ್ ಪ್ರಪತ್ತವ್ಯೇ ತತ್ತೇ ಪರಿಣಮಿತಿ ವೈಶಿಷ್ಟ್ಯ ವಿಭವ ಅದೃಶ್ಯತ್ವಂ ಭೂತ್ವಾ ಕವಿತುಃ ಅಧಿಗಮ್ಯತ್ವ ಜನನೀಂ ಶ್ರಿಯಂ ಸೀತಾಪಾಂಗ ಅಹಂ ಅಶರಣಃ ಯಾಮಿ ಶರಣಂ ಸದಸಿದ್ಧ ಶ್ರೀಮಾನವಿದ ಗುಣ ಭೂಮಾ ಕರುಣಯ ವಿದಾಯ ಬ್ರಹ್ಮಾದೀನ್ ವಿದರದ ಜಾದೇಶಮಪಿ ಯಃ ಪ್ರಪತ್ಯ ಸಾಕ್ಷಾದ್ವಾ ಭಜನ ಶರಸಾ ವಾಪಿ ಸುಲಭಂ ಮುಕ್ತ ದೇವೇಶಂ ಶರಣಮಹಂ ಅವಶರಣಂ ಅಭಿಗಚ್ಛಾಮಿ ಶರಣಂ ಬೃಂದಾರ್ಯ ಸ್ವಭಯನ್ ಮೃಗಸುಂದರೀನಾಂ ಬೃಂದಾವನಾಂತರ ಭುವಾಂ ಸುಲಭೋ ಬಭೂವ ಶ್ರೀಮಾನ್ ಅಶೇಷ ಜನ ಸಂಗ್ರಹಣಾಯ ಶೇತ ರಂಗೇ ಭುಜಂಗ ಶಯನೇಶ ಮಹಾಭುಜಂಗ ರಂಗಾತ್ತೀರ್ಣ ಭುಜಂಗ ಪುಂಗ ಪಪೌ ಪರ್ಯಂಗ ವರ್ಯಂಗದೌ ಸರ್ಜಸ್ತಿತ್ಯವಸಾನ ಕೇಳು ರಸಿಕೌ ತೌದಂ ಬದೀನಃಪತಿ ನಾಭೀಪಂಗಜ ಶಾಯಿನ ಶ್ರುತಿ ಸುಖೈರನ್ಯೋನ್ಯ ಬದ್ಧಸ್ಮಿತೌ ಬಿಂಬಸ್ಯಾಂಬುಜ ಸಂಭವಸ್ತವಚನೈಃ ಓಂತ ಸದಿಸ್ಯಾದಿಭಿಃ ಜನ ಕರುಣಾ ರಸೌಗ ಪರಿಜಾಂ ಪರಿತಾಪಹರ ನಯನ ಮಹಶಾಮ ಇತರಂಗಯರಂಗ ಪತೆ ದುರಿತ ಸುರಾಸನ ಸ್ಫುರಿತ ದುರ್ಧ ದುಃಖ ಮಖ ದುರ್ಧ ಮಮಕ ದುಃಖ ಮಹಿ ಮಲಿನಿತ ವಿಶ್ವ ಸೌಧ ದುರಪಹ್ನವ ವರ್ಣ ಸುಧಾಂ ದುರ್ಮೋಚೋದ್ಭಟ ಕರ್ಮ ಕೋಡಿ ಟಿಪಿಡೋಪ್ಯಾಯ ದಾಕ್ಷಮ್ಯಪ್ಯಾದೇಶ ವಶ್ಯಕ್ಷಸಃ ವಾಕ್ಯೈನೈವ ವಿಮೋಹಿತೋಸ್ಮಿ ಕುದೃಶಾಂ ಪಕ್ಷೈನ ವಿಕ್ಷೋಭಿತಃ ಯೋ ಮಹಾನಸಿಕೋ ಮಹಾನಸಿಕೋ ಮಹಾನಿಧಿಪತೇ ನೀತಸ್ಸು ತತ್ಪೌತ್ರಜಾನ್ ಆಚಾರ್ಯಾನ್ ಇದು ರಂಗ ದುರ್ಗ ಮಿಗಿತೆ ಸ್ವಲ್ಪಾವಶಿಷ್ಠೋಭರ ಜ್ಞಾತ ತಿಲಕತ್ರ ಒಂಬದಾವದು ಶ್ಲೋಕಂ ಬಾಶ್ರೀಮಾ ತನಕ ಆಚಾರ್ಯ ನಿಷ್ಠಾ ಪ್ರಪತ್ತಿ ತಾನು ಅನುಷ್ಠಾನಂ ಮನ್ನಾರ್ அப்படிங்கிறத இதுல நிரூபிக்கிறார். ஏன்னா பிரபத்தி உத்தி நிஷ்டா பிரபத்தி சுனிஷ்டா பிரபத்தி ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தி அப்படின்னு மூணு விதமான நிஷ்டைகளை பத்தி ஸ்ரீமுத்தாரத்துல பறக்க பேசியிருக்கார். அதுல சுவாமி எந்த நிஷ்டைய அனுசந்தானம் பண்ணார், எந்த நிஷ்டா பிரபத்தி அனுசந்தானம் பண்ணார்னா ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தியை தான் சுவாமி கை கொண்டிருக்கார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல காமிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தனக்கு இந்த குரு இந்த சம்பிரதாயம் இந்த ரத்னம் எப்படி கிடைச்சது, எம்பெருமானுடைய கிருபை எனக்கு எந்த முகமா கிடைச்சதுன்னு இந்த ஸ்லோகத்துல காமிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா. இதுக்கு முன்னாடி ஸ்லோகம், இதுக்கு முன்னாடி ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து பார்த்தா எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணார். அஞ்சாவது ஸ்லோகத்துல சுதசித்த ஸ்ரீமான் அமித குணயா அமித குண பூமா கருணையா விதாயம் பிரம்மாதீன் விதரதி நிஜாதேசம் அப்படி யசகா யோ பிரம்மாணம் விஜதாதி பூர்வம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லக்கூடியதான அந்த ஸ்ருதி வாக்கியத்தை உள்ளத்துல வச்சிருந்து இந்த விஷயத்தை சாதிக்கிறார். இந்த பெரிய பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி இந்த பிரம்மாவுக்கு பிரணவபூர்வகமான சகல வேதங்களையும் உபதேசம் பண்ணி அந்த பிரம்மாவை கொண்டு பிரம்மாவுக்கு அந்தர்யாமியா இருந்து இந்த லோக சக்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். விதாய பிரம்மாதீன் விதரது விஜாதேஷம் அப்படி அஹா அப்படிப்பட்டதான தத்துவம், எந்த தத்துவமானது காரண வஸ்துவா இருக்கோ அந்த தத்துவம் தான் நாம் அடைய வேண்டியதான பிரபத்தவியமான விஷயம். பிரபத்தவியம்னா அடைய வேண்டியதுன்னு அர்த்தம். நாம் அடைய வேண்டியது எதுன்னா எந்த வஸ்து எல்லாத்த விட சர்வஸ்மா பரமா இருக்கோ, எல்லாத்துக்கும் காரணபூதமா எந்த வஸ்து இருக்கோ அந்த வஸ்து தான் தியானம் பண்ணணும்னு ஸ்ருதி சொல்லியிருக்கு. காரணம்து ஜேயா அப்படிங்கிறது ஸ்ருதி, எது காரணமோ அந்த வஸ்துவை தியானம் பண்ணணும். அப்ப காரணத்துவம் எப்படி சித்திக்கிறதுன்னா அது பிரம்மாவில எவன் சிருஷ்டி பண்ணானோ, பிரம்மருத்ராதிகள் இந்த ஜெகத் சமஸ்தம் எவனுடைய சிருஷ்டியோ, ஜெகத் சமஸ்தம் இடபாங்க சம்சயம்னு காமிச்சா போல இது அத்தனையும் எம்பெருமானுடையதான திருக்கண் நோக்குக்கு விஷயமானது, எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு பெரியவாள்லாம் ஆச்சாரியாள்லாம் காமிச்சிருக்கா. அது மாதிரி இந்த எம்பெருமான் இந்த லோக சக்தி எல்லாம் பண்ணிட்டுதான் அந்த எம்பெருமான் அடைவருக்கு சாஸ்திர சோதிதமா இருக்கக்கூடியதான உபாயங்கள் பிரபத்தியா சாட்சாத்வா பஜன சிரசா பாபி சுலபம். இந்த பிரபத்தியினால உண்டிதான் எம்பெருமான் அடைய முடியும். ஏன்னா பிரபன்னா தன்யேஷாம் நதிசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னு பிரபத்தி பண்ணாதவனுக்கு எம்பெருமான் தன்னுடைய சோதியை காட்டி கொடுக்கறது இல்லன்னு பிரமாணங்கள் இருக்கிறபடியினால இந்த பக்தி யோக நிஷ்டனும் பிரபன்னனே. ஏன்னா இந்த பிரபத்திக்கு ரெண்டு ரூபம், சாட்சாத் ஸ்வரூபம் அப்படின்னு இன்னொன்னு பக்திக்கு அங்கமா இருக்குதுன்னு அது ரெண்டையும் காமிச்சார். பிரபத்தியா சாட்சாத் பிரபத்தியா பஜன சிரசா, பஜனம்னு சொல்லக்கூடியதான பக்தி யோகத்தை உடையதாய் இல்ல சாட்சாத் பிரபத்தி ஆகவும் அப்படி ரெண்டுமாவும் இந்த பிரபத்தி பலத்தை கொடுக்கறது. வாபி சுலபம் முமுக்ஷு தேவேஷம் தமஹம் அபிகச்சாமி சரணம். இப்படி எம்பெருமானை முமுக்ஷு மோக்ஷே இச்சா எஸ்ய அஸ்தி ச முமுக்ஷு, எவனுக்கு மோட்சத்தில் ஆசை இருக்கோ அவனுக்கு முமுக்ஷுன்னு பேரு. அந்த முமுக்ஷுவானவன் எம்பெருமானை தேவேஷம் தேவாதீனாம் தேவதைகளுக்கெல்லாம் அதிதேவனா இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமானை அடைகிறான். அப்படிப்பட்டதால சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால தம் அகம் அபிகச்சாமி சரணம், அந்த எம்பெருமானை நான் சரணமாக பத்துகிறேன்னு அஞ்சாவது ஸ்லோகத்துல எம்பெருமானிடத்துல சாந்தமா சரணாகதிய பண்ணார். எந்த எம்பெருமானிடத்துல சொதசித்த ஸ்ரீமான், சொதசித்த ஸ்ரீமான் எப்போதுமே பிராட்டியோட சுவாபாவிகமாக இயற்கையாகவே ஸ்ரீயை உடையவனாய் திருபுக்கும் திருவாகிய செல்வனா இருக்கக்கூடிய பெரிய பெருமானிடத்துல சரணாகதி பண்ணார். பண்ணிட்டா அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான குணங்களுடைய பெருமையை சொல்லணும். யாரிடத்தை சரணாகதி பண்ணணும் அப்படின்னா யாரு சக்தி அதிகம் இருக்கோ அவன்கிட்ட சரணாகதி பண்ணணும். சக்தி அதிகம் இருந்திருக்கா பூர்மா நம்மளை விட சக்தி அதிகமா ஒருத்தனுக்கு இருக்கு அவன்கிட்ட சரணாகதி பண்ணணும். தன்னை விட சக்தி ஹீனரிடத்தை சரணாகதி பண்ணக்கூடாது. அதனால அவே பிரதான காரணத்துல பெருமாள் பண்ண பிரபத்தி பலிக்கல, சமுத்திரராஜன் விஷயமாக பெருமாள் பண்ண பிரபத்தி பலிக்கல. ஏன் பலிக்கலன்னு கேட்டுட்டு சுவாமி அபய பிரதான சாரத்தை சாதிக்கிறார். ஏன்னா பிரபத்தி என்னைக்குமே சக்தி அதிக விஷயத்துல பண்ண வேண்டியது தன்னை விட அல்பஜனா அல்பசக்தியா இருக்கக்கூடியதான சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணால் பலிக்கல. ஏன்னா இந்த ஸ்ரீமத் ராமாயண சரணாகதி சாஸ்திரமா இருக்கு, அதுல தொட்ட இடமெல்லாம் சரணாகதி காட்டப்பட்டிருக்கு. அதே இடத்துல அதே சரணாகதி சாஸ்திரத்துல எப்படி சரணாகதி பண்ணக்கூடாது, யார் விஷயத்துல சரணாகதி பண்ணக்கூடாதுங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் வேணுமோ இல்லையோ, அதுக்காக இந்த சமுத்திரராஜ சரணாகதி பலிக்காம போச்சுன்னு சுவாமி அதுக்கு ஒரு நிர்வாகம் காமிச்சு கொடுக்கிறார். அதே பிரதான சாரத்துல அப்ப பிரபத்தியா அப்படின்னு நீங்க காமிச்சதுனால இந்த எம்பெருமான் இடத்துல சர்வாதிகமா இருக்கணுடைய விஷயத்துலதான் சரணாகதி பண்ணணும்னு தெரித்து இந்த சர்வாதிகத்தம் தான் நிஜாதேஷம் அப்பியா விதரதி விதாய பிரம்மாதீன் எதனால கேன விதரதி பிரம்ம கேன விதாய பிரம்மாதீன் விதரதி கிருப்பையா கருமையா விதாய பரம கிருப்பையினாலே இந்த பிரம்மா முதலியவர்களை சிருஷ்டி பண்ணி பெரிய பெருமாள் தன்னுடைய கிருப்பையினால எம்பெருமானுடைய கிருப்பை நிருஹேதுக கிருப்பை சஹேதுக கிருப்பைன்னு ரெண்டு விதமான கிருப்பை உண்டு. அந்த நிருஹேதுக கிருப்பை தான் எதுனா இந்த சமஸ்த ஜகத்தையும் சிருஷ்டி பண்றதுக்கு காரணமா காலே ஜந்தூன் அவலோக்கி ஜாத நிர்பேதாது கர்மகலேவர யோகம் விதததின்னு இதுல தயாசதகத்துல சாதிச்சா போல எம்பெருமானுடையதான நிருஹேதுக கிருபை இந்த லோக சிருஷ்டிக்கும் பிரம்மாவை சிருஷ்டி பண்றதுக்கும் காரணமா இருந்தது. சஹேதுக கிருகை கிருபையானது இந்த சம்சாரிகளுக்கு மோட்சத்துக்கு காரணமாக ஆறுது. அதனால நாம் இந்த சித்தோபாயம்னு சித்தோபாயமான எம்பெருமானுக்கு பிரீத்தியை உண்டாக்கணும்னா சாத்தியோபாயமான இந்த பிரபத்திய அவசியம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் சித்தோபாய சோதனாதிகாரம் சாத்தியோபாய சோதனாதிகாரங்கள்லாம் சுவாமி ரொம்ப சுஸ்பஷ்டமா சாதிச்சுட்டார். அப்ப விதாய பிரம்மாதிங்கிறது சர்வாதிகத்துவம் பேசின சர்வாதிகத்துவம் பேசுற இடத்துல கருணையா விதாய பிரம்மாதின்னு காமிச்சதுனாலே சுலப சௌலபிய விசிஷ்ட சௌலபிய விசிஷ்ட பரத்துவம் பேசின. அப்ப அதே ஸ்லோகத்திலேயே பெருமாளுடைய பெரிய பெருமாளுடைய சௌலபியம் கருணையாங்கிற சப்தத்தினாலையும் விதாய பிரம்மாதீன் விதரத்து கஜாதேசம் அபியகாங்கிறதுனாலே பெருமாளுடையதான சௌலபியமும் பேசப்பட்டிருக்கு பெருமாளுடைய பரத்துவம் பேசப்பட்டிருக்கு. அப்ப பரத்துவ சௌலபிய விசிஷ்ட பரத்துவத்தை உடையதான பெரிய பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணார் அஞ்சாவது ஸ்லோகத்துல. தமஹம் பிரபத்தே தேவேஷம் முமுக்ஷு தேவேஷம் தமஹம் அஹம் தமஹம் அபிகச்சாம் சரணம்னு சரணாகதி பண்ணார். பண்ணவர் அந்த சரணாகதி பண்றதுக்கு எம்பெருமானுக்கு தேவையான பிரதான குணம் நாம் பூசாம அணுகுவதற்கு எம்பெருமானுடைய குணம் இது. நாம் போய் நம்மளுடைய சர்வாதிக இடத்துல சரணாகதி பண்ணணும். ஆனா சர்வாதிகனுடைய மேன்மையும் தன்னுடைய சிறுமையை நினைச்சு விலகிட்டா அம்மான் ஆழிப்பினான் அவன் எவ்விடத்தான் யானார் அப்படின்னு ஆழ்வார் கேட்டார். அவன் எவ்விடத்தான் யான் யார் அவனுடைய இடம் என்ன நான் என்ன நினைந்தனைந்து உள்கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புடைந்த கண்ணநீர் சாந்தம் புகையோடேந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனஞ்சை ஞானத்து உன் பெருமை மாசூனாதோ. எல்லாம் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாத்தையும் சமஸ்த ஜெகத்தையும் சிருஷ்டி பண்ணுவதற்கு சக்தி உடையவனான தேவரி இருக்கு. தேவரி விஷயத்துல பாபசுத்தியோட நித்தியசூரிகளா இருக்கக்கூடியவர்களான ஆனந்த கருடாதிகள் கண்கள்ல ஜலம் பொங்க கண்கள் நீர் வழிய உனக்கு அந்த சந்தனாதிகள்லாம் அரைச்சு உனக்கு பரம பிரீத்தியோட பரம பக்தியோட உனக்கு சமர்ப்பிச்சா ஆஜான சுத்தர்களான நித்தியசூரிகளான அனந்த கருடாதிகள் சமர்ப்பிக்க கூடியதான திருவாராதனமே உன்னுடைய பெருமைக்கு ஹேயம்னு சொன்னா அடியன் பண்றதுன்னா அடியன்னா எந்த மூலை அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் யார் அவன் எவ்விடத்தான் யான் யார் அப்படின்னு ஆழ்வார் கேட்டா போல ஆழ்வார்க்கே அந்த கதி சாமானியர்களுக்கெல்லாம் நம்ம போல்வா இருக்கலாம். அப்ப எம்பெருமானுடையதான பெருமைக்கு சேர செய்யணும் அப்படின்னு ஆழ்வார் அங்க எம்பெருமானுடைய பெருமை சர்வாதிகத்துவம் அப்படின்னு பேசின. இந்த சர்வாதிகத்துவம் காரியகரமாகும். அப்ப எம்பெருமானுடைய சர்வாதிகத்துவத்தை பார்த்து ஆழ்வார் பிரபுத்திகளே கை வாங்கினார்கள். இந்த எம்பெருமானையா நான் கூடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு முதல்ல மஞ்சரைய மடநாராயில எம்பெருமானோட கூடணும்னு ஆசைப்பட்ட ஆழ்வார் அந்த அடுத்த பாசனம் வளவேழுலகில் இந்த எம்பெருமானையா நான் போய் ஆசைப்பட்டேன் ஐயோ என்னுடையதான புத்திஹீனம் என்ன எனக்கு லாபமா இருக்கலாம் எம்பெருமானுடைய சம்சலேஷம் எனக்கு நிச்சயமா லாபம் ஆனால் எம்பெருமானுடைய சம்சலேஷம் அவனுக்கு அவத்தியம் அவனுடைய பெருமைக்கு அது அவத்தியம் எனக்கு அது பெரிய லாபம் எம்பெருமானுடைய சம்சலேஷமானது எம்பெருமானுடைய சேர்க்கையானது எனக்கு பெரிய லாபமா இருந்தாலும் அவனுடைய பெருமையை பார்க்கறச்சு அவனுக்கு என்னுடைய சேர்க்கைங்கிறது அவத்தியம் அவத்தியாபகம் அதனால இந்த எம்பெருமானோட கூட மாட்டேன்னு வளவேழுகல. அப்படி எம்பெருமானுடைய பெருமையை கண்டு எம்பெருமானுடைய மேன்மையை கண்டு அகலாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குணம் இருக்கு அந்த குணம் தான் சௌலபியம். அதனால எம்பெருமான் தன்னுடையதான வாமனாவதார லீலைகள்லாம் ஆழ்வாருக்கு காமிச்சு கொடுத்தான். அப்பதான் ஆழ்வார் அதே பாசுரத்தை கடைசியில் சொன்னார் இனியான் என்னும் விடேனே அப்படின்னா இந்த சர்வேஸ்வரனை ஒரு நாள் விட்டுடு வேணும் இப்படி எனக்காக வந்து மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன். அப்ப மதியினால் குரல்மானாய் என்ன ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு வாமனாவதாரம் பண்ணா இனியான் என்னும் விடேன்னு சொல்ல வச்சேன். அப்ப அந்த குணம் இருக்க இந்த குணம் தான் சௌலபியம் சௌசீல்யம் பேர் பெறது. எம்பெருமானுடைய சௌசீல்யாதி குணங்களை ஆவிஷ்காரம் பண்ணி எம்பெருமான் இந்த ஆழ்வார தன் வசத்துல இருந்தான். அப்ப இந்த எம்பெருமானுடையதான குணங்கள் கல்யாண குணங்களா இருக்கக்கூடியதான சௌலபிய சௌஷீல்யாதிகள்லாம் என்னத்துக்கு பிரயோஜனப்படுறது அப்படின்னா, இந்த எம்பெருமான் இடத்துல நாம் கூசாதே நான் எம்பெருமான அணுகுவதற்கு இதெல்லாம் காரணமாகும். இந்த எம்பெருமானுடைய பெருமை என்ன, நம்மளுடைய பெருமை என்ன, நாம் போய் எம்பெருமான் ஆசிரியிக்கிறதா, இதெல்லாம் நினைக்காம எம்பெருமான் இடத்துல நாம் சேருவதற்கு இந்த குணம் காரணமா இருக்கு. அந்த குணத்தை வெட்டமா பேசணுங்கிறதுனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல பிருந்தானியகன்ன பிரஜசுந்தரீனாம் பிருந்தாவனபுவாம் சுலபோபூவ அப்படின்னு. அந்த பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் அவதாரம் பண்ண காலத்துல ஸ்வபஷயன் பிரஜசுந்தரீனாம் சந்தசத்துல வச்சிருந்தார். எல்லாத்தையும் தன்னை தவிர வேறொன்னும் நினைக்காதபடி அறிவுண்ணமில்லாத ஆயுதகுலமாக்கி தனக்காகவே தன்னுடைய திவ்யமான தேசிதங்களாலே அத்தனை பேரையும் தன் பக்கம் ஈர்த்து வச்சிருந்தார். தரிசனாத் கிருஷ்ணஹான்னு அவனுக்கு திருநாமமே கிருஷ்ணன் பேர். எல்லாரையும் தன் பக்கல்ல ஈர்த்து வச்சிருக்கக்கூடிய சுபாவம் உனக்கு அப்படி இருந்தா அது போறல. அதுக்காக தான் அசேஷ ஸ்ரீமான் அசேஷ ஜனசங்கிரகனாய சேதே ஸ்ரீமான், இப்படிப்பட்டதான பெருமை உடையவனான ஸ்ரீமன் நாராயணன் காட்சி விசிஷ்டனான அந்த பெரிய பெருமாள் அது அசேஷ ஜனசங்கிரகனாய எல்லா ஜனங்களையும் நம் பக்கம் இருக்கணும் அப்படி இருக்கணும்ங்கிறதுக்கா பிருந்தாவனத்துல ஆகாத காரியம் தலை கட்டணும் அப்படிங்கிற ஒரு பாதிப்புனால தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினது போறும் நினைக்க தோணல. அர்த்தாவதாரத்துக்குள்ள சிரேஷ்டமா பெரிய பெருமாளா வந்தார். வந்து ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். சீமா அசேஷ ஜன சங்கிரகனாய சேதே ரங்கே புஜங்க சயனே மகாபுஜங்கா ஆதிசேஷ தல்பத்துல பெருமாள் சயனிச்சிருக்கார். இப்படி எம்பெருமானுடைய சௌலபியம் தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினது அதுவே சௌலபிய காரியம். ஆழ்வார் ஈராறு மாதம் மோகித்து போனார்னு வியாக்கியானங்கள்லாம் காமிக்கிறார். எங்க அப்படின்னா பத்துடைய அடியவர் கழியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் வளர்மகள் விரும்பணம் அரும்பரடிகள் மற்றொரு கலவண்ண கலவனில் உறவிடையா புண்டு எத்திரம் முருளினோடு இணைந்திருங்க என்று ஏங்கிய இழிவே. ரொம்ப ஆச்சரியமா கேட்டார். நீ அவதாரம் பண்ணா மனுஷ சஜாத்தியனாய் கண்காணலாம்படி வந்து மதுரையில் அவதாரம் பண்ணா போறாதோ, அது இருக்க அன்னைக்கு ராத்திரியே பொறுக்க மாட்டாது, அன்னைக்கு ராத்திரியே பிருந்தாவனம் வந்தீரு, அதுதான் போறது பிருந்தாவனத்து தான் வந்து பேரு. அந்த இந்த இடைச்சி அறிவு இலக்கை வளர்க்க தெரியாத ஒரு ஆட்சியினாலே அவளால கட்டு அவளுக்காக இடுப்ப காமிச்சு நின்னீரு, இது என்ன சௌலபியம்னு கேட்டேன். இப்படி அனுசந்தானம் பண்ண ஆழ்வார் மோகித்து போனார்னு அந்த வியாக்கியானங்கள்ல திருவாய்மொழி வியாக்கியானத்துல பார்த்தோம். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய இழிவு அப்படின்னு அனுசந்தானம் பண்ண மாத்திரத்தினாலே எம்பெருமானுடைய சௌலபியத்துல துவக்குண்ட ஆழ்வார் மோகித்து போனார்னு காமிக்கும். அது மாதிரி எம்பெருமானுடைய சௌலபியம் அந்த கிருஷ்ணனா வந்ததோட நிற்கல, அது என்ன பண்ணிட்டு இருந்தாரோ. அதனாலதான் அசேஷ ஜனசங்கிரகனாக சேத்தே அத்தனை பேரையும் தன் இடத்துல வசீகரிக்கணுங்கிறதுக்காகவே தான் ஒரு திவ்யமான மண்டப விக்கிரகம் அர்ச்சாரூபத்தை கொண்டு ஸ்ரீரங்கத்துல வந்து சயனிச்சிருந்தான். இப்படிப்பட்டதான சௌலபியம் அவன் யாருக்குமே கிட்டாத வஸ்து யோகிகளாலே பார்க்க முடியாது. தம் துர்தர்ஷம் மூட மனுப்பிரவிஷ்டம் குஹாசதிம் தஸ்தரேஷ்டம் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பரவஸ்து துர்தர்ஷம் பார்க்க முடியாதுங்கிறது கட்டோபனிஷத். நாயமாத்மா பிரவச்சனா படிக்கிறதுனாலேயோ நிறைய தெரிஞ்சிருந்ததுனாலேயோ நல்ல உபன்யாசம் பண்றதுனாலேயோ தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்மா ஏக உருணுது பரமாத்மா தன்னை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா காட்டவே கண்டபா கமலபாதம் தானே. ஆழ்வாருக்கு திருப்பான ஆழ்வாருக்கு பெரிய பெருமாள் தன்னுடைய திருமேனியை காட்டினார். அதனால பேசினேன் காட்டினபடி பேசல, நமக்கு அப்படி காட்டல. ஏன்னா நம்மளுடைய பிரபலமான பாவம் அப்படின்னு சொல்ல. அப்ப எம்பெருமானுடையதான அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே இதுவே சௌலபியத்தினுடையதான ஒரு எல்லை, சௌலபியத்தினுடைய ஒரு பராகாட்டையாக பெருமான் இருக்கார். மகாபுஜந்தா அப்படின்னு எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொன்னார். சௌலபியத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அடுத்தது ஒரு நிறத்தை சௌலபியத்துக்கு சௌலபியம் நிரம்புறுவது பரத்தத்தால, பரத்தம் நிரம்புறுவது சௌலபியத்தால. இப்படி சௌலபியம்ங்கிற குணமும் பரத்துவங்கிற குணமும் அந்யோன்யாசிரிதமான குணம். சௌலபிய குணமானது சௌலபியத்துக்கு எப்ப பெருமைன்னா அதுக்கு பரத்துவம் இருக்கிறச்சேதான் சௌலபியத்துக்கு பெருமை. பரத்துவத்துக்கு எப்ப பெருமைன்னா அதுக்கு சௌலபியம் இருக்கிறச்சேதான் அதுக்கு பெருமை. பரமான வஸ்துக்கு சௌலபியம் தேவை, சௌலபியமான வஸ்துக்கு பரத்தம் தேவை. அதனால முன்னாடி சௌனத்துக்கு பேசிட்டா பேசினவர் எம்பெருமானுடைய பரத்துவம் பேசணும்னு சொன்னா ரெண்டா அஸ்தீர்ண புஜங்க புங்க புகு பர்யங்க பர்யங்க தௌ சப்தத்தி ஜலதான கேடிதசி தௌ பிரணவபூர்வமா வேதங்களை சொல்லி அது அனக்ஷர ரசமா நாலு முகத்தினாலே வேதத்தை சொல்றதை கேட்டு குழந்தை சொல்றதை கேட்டு சந்தோஷப்பட்டு திவ்ய தம்பதிகள் இங்க எழுதிருக்கா இந்த நிறைய பரியங்கத்துல ஆர்ஜேச தலத்துல திவ்ய தம்பதிகள் எழுதிருக்கா அப்படின்னு எம்பெருமானுடைய பரத்துவத்தை அனுசந்தானம் பண்ண அப்ப சௌலபியத்தை பிருந்தானியகாங்கிற ஸ்லோகத்தினாலையும் கங்காத்தீர்ண புஜங்க புங்க புகு அப்படிங்கிற ஸ்லோகத்தினாலே இங்க எம்பெருமானுடைய சௌலபியத்தையும் அனுசந்த பரத்துவத்தையும் அனுசந்தானம் பண்ண இப்படி சௌலபிய விசிஷ்டமான பரத்துவம் எடுக்கிறபடினாலே இந்த எம்பெருமானிடத்துலதான் நாம் பிரார்த்திக்கும். இந்த சௌலபியம் எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்னா இந்த சௌலபியம் பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்டது வந்து சௌலபியமா அப்படின்னு கேட்டா அதனால ஏ வார்த்தையை கூட கேட்கிறாரு என்ன பாக்குறாரு என்ன குளிர நோக்கிறாரு இதை விட சௌலபியம் விட்டார். அதனால இவன் இடத்துலதான் நம்மளுடைய அபேட்சிதங்களை பெற வேணும்னு நிர்ணயம் பண்ண சுவாமி அடுத்த ஸ்லோகத்துல கேட்கிறாரு ஹே ரங்கபதே மயி தரங்கய தவ நயன மகத்தடா மயி தரங்கய உன்னுடைய திருக்கண் நோக்கு அலையலையா வரக்கூடியதான உன்னுடைய திருக்கண் நோக்க என்னிடத்துல தரங்கைய அலைபாய விடுங்கிற என்னிடத்துல என்ன குளிர கடாட்சிக்கிற நீ கடாட்சிச்சா போற வேற ஒண்ணும் நீ எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோரம்பாவாய் நாச்சியார் காமிச்சு கொடுத்துட இது திருவுள்ளத்துல ஓடுறது சுவாமிக்கு திருவுள்ளத்தை ஓடி அந்த அந்த பாசனத்தை திருப்பாவையில எங்கள் மேல் நோக்குதியேன்னு அதான் இங்க எங்கள் மேல் நோக்கணும்னு இங்க பிரார்த்திக்கிறார். எப்படிப்பட்டதான திருக்கண் நோக்கு அங்க திங்களும் ஆதித்யம் எழுந்தார் போல் அங்க நிரண்டம் கொண்டோன்னு அங்க சொன்னார். இங்க கன கருணா ரசௌக பரிதாம் பரிதாபகராம் கன கருணா ரசௌக பரிதாம் ஒரு பெரிய வெள்ளம் கருணை வெள்ளம் பருத்தெடுத்து இருக்கு அந்த கருணை வெள்ளத்தினாலே நிரம்பப்பட்டதான உன்னுடைய திருக்கண் நோக்கு நயன மகத்தடாம் மகிதரங்கய ரங்கபதே ஹே ரங்கபதே உன்னுடையதான திருக்கண் நோக்க என்னிடத்துல படத விடணும். ஏன்னா நீ அவதாரம் பண்ணது இந்த பிரம்மாங்கிற பிரம்மாங்கிற குழந்தைக்கு வேதத்தை உபதேசம் பண்றதுக்காக அர்ச்சாரூபம் இல்ல இந்த அர்ச்சார அவதாரம் என்ன மாதிரி இந்த கிருஷ்ணர்களும் உயர்றதுக்காக நீ அவதாரம் பண்ணிருக்க அதனால எனக்கு என் விஷயத்துல உன்னுடைய திருக்கண் நோக்க படத விடணும்னு பிரார்த்திச்சார். இதனால என்ன பலன் கிடைக்கும் உன்னுடைய திருக்கண் நோக்கு என் மேல பட்டா துரித உதாசனஸ்புரித துர்த மதுக்க மகி மலினித விஸ்வசௌத துரபஸ்னபவர்ண சுதா உன்னுடைய திருக்கண் நோக்கு வெள்ளை எழுதும் என்னுடையதான பாபங்கள் துக்கமாகிற கருப்ப போக்கி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உன்னுடைய திருக்கண் நோக்கு அதனால என் விஷயத்துல பலரப்படணும்னு போன ஸ்லோகத்துல பிரார்த்திச்சேன். ஏதாவது பிறகு எட்டு ஸ்லோகம் ஆயிருக்கு அதுக்கு மேல சொன்னார் என் மேல படர விடணும்னா ஆழ்வார் இப்ப ஆழ்வான் அவரை பார்த்து சுவாமியை பார்த்து பெரியபெருமாள் கேட்டாராம் இப்ப உன் மேல படர விடணும்னு சொல்ற ஆனா இது சுவாமி தேசிகன் விஷயத்துல இல்ல நம் போல்வார் விஷயத்துக்காக சுவாமி சொன்னாரா சுவாமி நீ படர விட வேண்டியதுதான் அதுக்காகத்தான் நான் அர்ச்சா திருமேனியோட வந்திருக்கேன் இருந்தா கூட உன்னிடத்துல பிரபலமா பாபம் இருக்க நிறைய பாபங்கள் நான் சாஸ்திரத்தை கைவளக்கா மானம் பிரதீபம் இப்ப காருணிகோததாட்டின்னு உனக்கு உன்னிடத்துல பரம கிருப்பையா சாஸ்திரத்தை கையில கொடுத்துருக்கேன் கையில கொடுத்திருந்தா கூட நீ அதெல்லாம் உபேட்சிச்சுட்டு உன்னுடைய மனம் போன போக்குல போய் இல்லாத காரியங்கள் அசாஸ்திரியமான காரியங்கள் அகிருத்திய கரணங்கள் கிருத்திய கரணங்கள் எல்லாம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படி ஆர்த்தராபராதியா வந்து நிக்கிறியப்பா உனக்கு அனுகிரகம் பண்ணோன்னு சொல்றியே நான் எனக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னு பெருமாள் கேட்டதா திருவுள்ளம். தேசிகன் நிச்சயம் தேசிகன் விஷயத்தை பெருமாள் நிச்சயம் கேட்டிருக்க மாட்டார். இருந்தாலும் தனக்கு அப்படி கேட்டுதா பெருமாள் கேட்டுட்டா என்ன பதில் சொல்றதுங்கிறதுக்காக பெருமாளாலே மறுக்க ஒண்ணாதபடி ஒரு சம்பந்தத்தை விட்டார். அப்ப உன்னுடைய கிருப்பை இருக்க நீ இனிமே எனக்கு ஒண்ணு பெருசாலாம் பண்ண வேண்டாம் உன்னுடைய பரம கிருப்பை எனக்கு நிறைய உன்னுடைய கிருப்பை என்னிடத்த நிறைய இருக்கு. அப்ப என்னது எந்த விஷயத்த நிறையா இருக்குன்னு சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஏ ரங்கநாதா, துர்மோச்சோத்பட கர்ம கோடி நிபிடா, நானும் என்னுடைய பாபங்களை கயட்டிக்க முடியாத ஒரு பெரிய முள்ளு புதற்குள்ள நிபிடா, நிபிடம்னா புதர்னு அர்த்தம், ரொம்ப ரொம்ப இறுக்கமா இருக்கக்கூடியதான இடத்துல நான் மாட்டிட்டு. துர்மோச உத்பட, துர்மோசம்னா என்னால விலக்கிக்கவே முடியாது. ஒரு தூக்கணாங்குருவி பிணைத்தவனாய் நம்மால் அவிழ்க்க போகாதிரேன்னு சிம்சாரத்துல காமிக்கிறார். இப்படி துர்மோசமாய் என்னுடைய பிரயாசத்தை கொண்டு நான் கடக்க முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாப கூட்டம் என்னிடத்துல இருக்கு. துர்மோச உத்பட கர்ம கோட்டி, அது ஒன்னு ரெண்டு கர்மாவா இருக்கு என்னிடத்துல, எத்தையோ ஒன்னு ரெண்டுன்னா பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்கிறதுக்கு, எத்தனை எத்தனையோ சஞ்சிதமா, எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள், எவ்வளவு பிறவி, அதுலெல்லாம் பாவமே செய்து பாவியானேன்னு பாவத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன், கூடு புரிச்சிருக்கேன். கோடி நிபிடஹா, அதனால அமிழ்த்தப்பட்டவனாக அதுல இருந்து துளி கூட வெளியில வர முடியாது, நிபிடமா இருக்கும். அப்பி அப்படிதான் இருக்கேன், நான் பாவங்கள் நிறைய பண்ணிருக்கேன், எத்தனையோ சம்சாரத்துல எத்தனையோ பிறவி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், இன்னும் பாப்பத்துல உபரதி ஏற்படல. ஆனா கூட அவ்வளவு இருந்தும் கூட எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நான் என்னப்பட்டவனா இருக்கேன், அபி ஆதேச வஸ்தம் வஷ்யக்ருதா, நான் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன சொல்றியோ அதை செய்யணும், உன்னுடைய கிருப்பை என்னிடத்துல எப்படி இருக்கு பாத்தியா, உனக்கு ஆதேச வஷ்யனா நான் இருக்கேன், யாரால இருக்கேன், கிருத்தகா அப்படின்னா செய்யப்பட்டவனாக இருக்கிறேன், உன்னுடையதான பண்ணப்பட்டேன், யாரால அப்படின்னு கேள்வி வரும். உன்னுடைய ஆதேசங்களுக்கு உன்னுடைய கட்டளைகளுக்கு வசியனாக நான் பண்ணப்பட்டேன், நான் எவ்வளவு பாபியா இருந்தேன், மகா பாபியா, துர்மோசோத்பட கர்ம கோடி நிபிடாக, பல கோடி கோடி பாபங்களாலே அமிழ்த்தப்பட்டவனாக என்னுடைய பாபங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணுவதற்கு சக்தியற்றவனாக இருந்த போதிலும் உன்னுடைய திருவடிக்கு ஆட்படும்படியாக பண்ணப்பட்ட, அதனால என்னுடைய பாபங்களை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன் சங்கல்பிச்சிடாத, உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு நீ சங்கல்பிக்க முடியாதபடி ஒரு விஷயம் என்னிடத்துல இருக்கு, நீ எனக்காக பண்ண வேண்டாம். நாதமுனிகள் ஆள வந்த ஸ்தோத்திரத்தை சொன்னார், ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்ருத்தம் அசிந்தயத்வா, என்னுடைய விருத்தம், என்னுடைய செயல், நாம் பண்ண பாப புண்ணியங்கள்லாம் பத்தியானா அது எப்படிப்பட்டதா இருக்கு, துர்மோசோத்பட கோடி கர்ம கோடி நிபிடா, என்னுடைய பாபத்தை பார்த்துட்டு ஐயோ மகா பாபி, இவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சியானா நீ உனக்கு அனுகிரகம் பண்ணவே தீரணும், அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, நீ பார்க்க வேண்டியது என்னுடைய பாபத்தை இல்ல, என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலான்னு நம்மாழ்வார் காமிச்சார். என் பிழையை அப்படின்னு சொல்லலையே, என் பிழையேன்னு சொல்லியிருக்காரு, என் பிழைய ஒண்ணி பாக்குறீரே, உங்களுடைய குணபூர்த்தியை பார்க்க வேண்டாமோ, அத்தனை பேருக்கும் வசீகரணம் சீமான அசேஷ ஜன சங்கிரகனாய சேதே ரங்கே புஜங்க சயனே மகாபுஜங்கா அப்படின்னு அத்தனை பேரையும் வசீகரிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த இடத்துல இவன் தப்பு பண்ணிட்டான்னு எப்படி, தப்பு பண்ற இடத்துல வந்து விண்ணுளார் பெருமானை அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை மண்ணுள் என்னை பெற்றார் என் செய்யா மற்றும் நீயும் விட்டார், அன்னைக்கு நித்தியசூரிகளா இருக்கக்கூடியவர்களான துவாரபாலகர்களுக்கு அந்த அகங்கார அம்பகாராதிகள்லாம் ஏற்பட்டதுன்னு புராண பிரசித்தமா இருக்கிறது. நானும் இந்த சம்சாரத்துல காமக்ரோதாதிகள் நடையாடுற இடத்துல நான் பிறந்து வச்சிருக்கேன், அப்படி நான் பிறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து நீ கை விட்டுட்டியான நான் என்ன பண்ண முடியும், விண்ணுளார் பெருமாறை அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன், இந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்க அந்த வைகுண்டத்தில் இருக்கிறவங்களை கூட விட்டு வைக்காதுங்கிறச்சு நானா எந்த மூடி, மண்ணுள் என்ன பெற்றாய் என் செய்யா மற்றும் நீயும் விட்டார், நீ கை விட்டுட்டியானா நான் என்ன பண்ண முடியும், நம்மாழ்வார் கேமிச்சோம். அப்ப என்னுடைய பாப கோட்டிய பாக்காத, எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, அத சொல்றேன் ஆரம்பிச்ச. ஆனா நீ என்னிடத்துல பரம கிருப்பா பண்ணிருக்கப்பா என்ன அப்படின்னா, தன கருணா ரசௌக பரிதாம்னு கேட்டாரோ இல்லையா, தன கருணா அப்படி கருணையாலே நிரம்பி வழிஞ்சின்னு இருக்கக்கூடியதான பார்வை என் பக்கத்துல பார்த்தது எப்ப, மயி தரங்கய ரங்கப்பதை, என்னிடத்துல உன்னுடைய திருக்க நோக்க படர விடுன்னு. உடனே பெருமாள் கேட்டாராம், படர விட்டதெல்லாம் பலகாலம் ஆச்சுப்பா, நீ மூச்சுவா, நீ சரணாகதியும் பண்ண வந்துட்டிய. ஜாயமானம் ஹி புருஷம் எப்பசேன் மதுசூதனஹா சாத்திக சதுவிஜேயா சபை மோட்சார்த்த சிந்தகான்னா பிரமாணம் சொல்றது. நீ மாத்திர கர்ப்பத்திலிருந்து வெள்ள வரச்சே போட்டுட்டேனே, அப்ப திருப்பி மய தரங்கையன்னு கேக்குறிய அப்படின்னா, வாஸ்தவம்தான் சுவாமி, இன்னும் நீ பாத்தீர் இல்லைங்களை, பார்த்ததுனால கலச்ச லாபத்தை சொல்லணும் மூல்யம். நீ என்ன பார்த்தே, என்னுடைய மாத்திர கர்ப்பத்திலிருந்து வெள்ள வரச்சே தேவதைய கடாட்சிச்சீர், கடாட்சித்ததுனால உண்டானதான கிருப்பை, உண்டானதான காரியங்கள், உண்டானதான பலன்கள் என்னன்னு சொல்றேன். இன்னும் செய்ய வேண்டிய காரியம் என்னங்கிறதையும் சொல்றேன். அது ரெண்டி திருச்செவி சாத்தனம்னு சொல்லி இந்த ஸ்லோகம் வந்தது. நானோ துர்மோசோத்பட கர்ம கோடி நிபிடகா, நானோ எவ்வளவோ பாப்பங்கள்லாம் பண்ணி என்னாலே பிராயசித்தம் பண்ணி போக்கடிக்க முடியாத பாப கோட்டிகள்லாம் பண்ணி மாற்றின் இருந்தேன். இருந்தா கூட அப்பியாதேஷ வசக்ருதா, தேவதையருடையதான ஆதேசங்களுக்கு, தேவதையருடையான கட்டளைகளுக்கு கீழ்ப்பட முடியாத கீழ்ப்படியும்படியாக நான் பண்ணப்பட்டவனாக ஆயிருக்கேன். உங்களுடைய கிருப்பை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பாஷ்யை நைவ விமோகிதோஸ்மி குதுருஷாம் பக்ஷைன விக்ஷோபிதா. அப்பா நீ அன்னைக்கு மயி தரங்கையன் நயத்துக்கு தானே கேட்டேன், இதுக்கு முன்னாடியே என்னிடத்துல பாத்து, நீ என்ன மாத்திர கர்ப்பத்திலிருந்து வெள்ள வரச்சே நீ பார்த்ததுனாலதான் எனக்கு எதெல்லாம் கிடைக்கலங்கிறத சொல்றேன், அதெல்லாம் உங்களுடைய கிருபா காரியம் தான். வேத பாக்கியர்களா இருக்கக்கூடியவர்களான பௌத்த ஜெயினாதிகளுடைய மதங்கள், பௌத்த ஜெயினம்னு இல்ல, யார் யாரெல்லாம் வேத விருத்தமான விஷயங்களை சொல்லி வேதத்தை பிரமாணமாக கொள்ளாம நான் மனம் போன போக்குல தத்துவங்களை சொல்லிட்டு இருக்காரோ அந்த மதங்கள்லாம் நான் கால் தாழாம இருக்கும்படியாக பண்ணி வச்சிருக்கேன். அது பெரிய கிருப்பை இல்லையா? அதெல்லாம் உம்முடைய கிருபா காரியம் தானே. பாஷை விமோகிதோஸ்மி குதுஷாம் பக்ஷை. சரி, வேதத்தையே ஏத்துண்டு சாஸ்திரங்களை ஏத்துண்டு அபார்த்தமா அர்த்தம் பண்ணக்கூடியதான ஏகதேசியாதிகள்லாம் வேத சாஸ்திரங்களை ஒத்துந்துக்கா, சங்கராதிகள்லாம் வேதத்தை ஒத்துண்டு அந்த பிரம்மத்துக்கு குணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, இன்னும் சில பேர் பாட்டிக்கு பரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு அவளுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. அப்ப வேத பாக்கியர்களா இருக்கிறத விட வேத பாக்கியம்னா அதாவது அது தெரிஞ்சு போயிடும். ஆமா, ஏதாவது இந்த ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாள் இல்லையோ, வெல் நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சல் வரும் இல்லையோ, அது மாதிரி இந்த வேத பாஷ்யர்கள்னா இவா இவா இப்படித்தான் தெரியும். ஆனா குதிருஷ்டிகளை நம்மளால நிர்ணயமே பண்ண முடியாது. குதிருஷ்டிகள் யாருக்கு ஆபத்து ஜாஸ்தின்னா, பாஷ்யர்களை விட குதிருஷ்டிகள்ட்டதான் ஆபத்து ஜாஸ்தி. வேதத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு அதுக்கு அபார்த்தமான அர்த்தங்களை கல்பிச்சுண்டு நாம் மனம் போன போக்குல அர்த்தத்தை சொல்லிண்டு ஒருதர சேவிச்சா போறோம் இப்படி என்னென்னமோ அபார்த்தங்களை கல்பனை பண்ணி சாஸ்திரம் ஒன்னா இருக்க அதை உள்ளங்கனம் பண்ணி தானக்கு இஷ்டப்படி அதுக்கு மனசென்னு வச்சு அர்த்தம் சொல்லிண்டு ஒரு அத்வைதிகள் மாதிரி ஏகதேசமான பதங்களை புடிச்சுன்னு அர்த்தத்தை சொல்லிண்டு இப்படிலாம் இருக்கக்கூடிய சங்கத்துல என்னுடைய என்ன கால் தாழ விடாம பண்ணிடு. குதுஷாம் பக்ஷைன்னு விக்ஷோபிதா விமோகிதோஸ், அதுல நான் மோகிக்கவே இல்லை, அதுல மோகிக்காம தப்பிச்சு விடலாம். ஏன்னா வேத பாஷ்யர்கள்னு ஒரு அவளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஆனா நான் குதிருஷ்டிகள்ட்ட மோகித்த மறைஞ்சு போய் நான் இது பண்ண குதிருஷ்டிகளோட கோஷ்டியில சேர்ந்துட்டேன்னா உன்னுடைய பிராட்டிக்கே பலத்தம் இல்லை, சுகன உன்ட்ட சரணாதி பண்றதே உபாயம் இல்லைன்னு சொல்லி குதிருஷ்டிகளோட கோஷ்டியில சேர்ந்துட்டேன்னா குதிருஷாம் பக்ஷைன விக்ஷோபிதா, அந்த பட்சங்களாலே நான் கடக்கடிக்கப்பட்டவனாக ஆகவில்லையே, அதுவே பெரிய விஷயம் இல்லையோ. பாஷை நைவ விமோகிதோஸ்மி குதுருஷாம் பக்ஷைன விக்ஷோபிதா. எப்பா இப்படிலாம் உனக்கு வேத பாஷ்யர்களிடத்திலிருந்தும் வேத குதிரட்டிகளிடத்திலிருந்தும் தப்பினீரே, இதனால தப்பினீர், உம்முடைய கிருப்பைங்கிறது அதுக்கு ஒரு சாமானிய காரணம், அதுக்கு விசேஷ காரணம் ஒன்னு இருக்கு சொல்லட்டுமா? யோ மகானசிகோ மகான்யதிபதே நீதஸ்ச தத்பௌத்ரஜான், எனக்கு கிடைச்ச ஆச்சாரியர், எனக்கு கிடைச்ச தனம் என்னன்னா, என்னுடைய ஆச்சாரியால் எப்படிப்பட்டவளா இருக்காருன்னா, யோ மாகாணசிகா மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. எதிவரணார் மடப்பள்ளி வந்த மனம். இப்படி எதிவரணார் மடப்பள்ளி வந்த மனம்னு பிடாம்பியாச்சான அந்த சந்ததியில வந்துதானா அப்புள்ளா. இந்த அப்புள்ளாருடையதான திருவடி சம்பந்தம் இருக்க, அப்புள்ளாருடைய திருவடி சம்பந்தம் அவர்னாலே எம்பெருமானிடத்த நான் சமர்ப்பிக்கப்பட்டேன், அதனால எனக்கு இதெல்லாம் ஏற்படல. எதெல்லாம் ஏற்படல? யோ பாஹ்யை நைவ விமோஹிதோஸ்மி குதுருஷாம் பக்ஷை ந விக்ஷோபிதா. நீ எனக்கு எவ்வளவு உபகார பரம்பரை பண்ணிருக்க, நான் திறக்கிற காலத்துல மாத்திரி யோனிலேருந்து வெள்ளு வர காலத்துல உன்னுடைய தானத்தை தாமரை போன்ற கண்களாலே பார்த்து குளிர கடாட்சிச்சிருக்கேன். அதனுடைய பலனாக எனக்கு குதிருஷ்டிகளோடையோ பாக்கியர்களோடைய சம்பந்தம் இல்லாதபடி பண்ணிருக்கேன். இதெல்லாம் விட மௌலிபூதமான ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம்னா, ஸ்ரீபாஷ்யகாரருக்கு ஏகாந்தமா மழப்பழி கைங்கரியம் பண்ண ஒரு சந்ததிக்கு நான் ஆட்படும்படியாக பண்ணி வச்சிருக்கேன். யோ மகானசிகா மகான் யதிபதே. சிபாஷ்யக்காரருக்கு ஏகாந்தமா ஆயினா சிஷ்யனும் ஆச்சாரியனுடைய திருமேனி லட்சணம் ஆச்சாரிய கிருத்திய சிஷ்ய கிருத்தியம்ங்கிறதுனால ஆச்சாரியனுடைய திருமேனியை ரட்சிச்சு பரிவோட பார்த்ததான கிடாம்பி ஆச்சான், அந்த ஆச்சாரனுடையதான சம்பந்தம், அந்த ஆச்சாரனுடைய புத்திர பௌத்திராதிகள், அந்த சந்ததி எனக்கு ஆச்சாரிய சந்ததியா வாச்சிருக்கு. யோ மகானசிகோ மகான் யதிபதே நீதச்ச நீதச்ச. இந்த சகாரங்கிறது முன்னாடி பண்ண உபகார பரம்பரைகள்லாம் சேர்த்துண்டு, அந்த உபகார பரம்பரைகளுக்கெல்லாம் மௌலிபூதமா இருக்கக்கூடிய உபகார பரம்பரை எது? அப்புள்ளார் திருவடியில நான் ஆசிரியிக்கும்படியாக பண்ணினது. இந்த அப்புள்ளாருக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன அப்படின்னா, கிடாம்பி ஆச்சானுடைய திருப்பேரனாருங்கிறதான பெருமை. இந்த திரு கிடாம்பி ஆச்சானுக்கு என்ன பெருமை? அவருக்கு கிருஷ்ணமாச்சாரியார் கிருஷ்ணாச்சாரியர்னு திருநாமம். ஆனா கிடாம்பி ஆச்சானுக்கு என்ன பெருமை அப்படின்னா, பாஷ்யக்காரருக்கு ஏகாந்தமா பாஷ்யக்காரருடைய வாக்கு சொல்லும்படியாக, ஏகாந்தமா பாஷ்யக்காரருடையதான திருமேனி ரட்சணம் பண்ணக்கூடியதான ஒரு பெரிய கைங்கரியம் அவருக்கு கிடைச்சது. அதனாலதான் ஏகாந்தத்துல பாஷ்யக்காரிடத்திலேயே 12 தர சீபாஷ சிரவணம் பண்ணிருக்கார் கிடாம்பி ஆச்சான். அது அவருக்கு ஒரு தனியான பெருமை. அது மாத்திரம் இல்ல, மிச்ச யாருக்கும் சொல்லாத ரகசிய பரம்பரை இவர் கிடாம்பி ஆச்சானுக்கு தான் உபதேசம் ஆயிருக்கு. கிடாம்பி ஆச்சானுக்கு மாதகரத்துல விக்கசாச்சந்த கட்சியே பாஷ்யக்காரர் ஏகாந்தத்துல வாக்கு சொல்ற காலத்துல கிடாம்பி ஆச்சானுக்கு தான் திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்துல கேட்ட அர்த்த விசேஷங்களையும் பெரிய நம்பியிடத்துல கேட்ட அர்த்த விசேஷங்களையும் கிடாம்பி ஆச்சானுக்கு உபதேசிச்சருள் இருக்காருங்கிறது பிரசித்தம். அதனால தேசிகனுடைய சுவாமி தேசிகனுடைய காலத்துல அவருக்கு ரகசிய பரம்பரை பாஷிபாஷ்ய பரம்பரை பகவத் விஷய பரம்பரை எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேசிகனிடத்துல வருது. அதனால இப்படிப்பட்ட ஒரு சதாச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கோம். யோ மகானசிகா மகான் யதிபதே. ஓ யோ மகானசிகா மகன், இந்த மகத்து சப்தம் இருக்க, இந்த மகத் சப்தமானது ரெண்டு பக்கமும் அன்வைக்கும். மகானசிகா மகானசிகா மகான் அப்படிங்கறதுனால கிடாம்பி ஆச்சான மகான்கிற சப்தம் இருக்கு சொல்லுவோம். இல்ல மகான் யதிபதே, பெரிய மகானான பாஷ்யக்காரருக்கு அப்படிங்கறதுனால மகத் சப்தமானது அந்த இடத்துக்கு விசேஷமாகும், கிடாம்பி ஆச்சானுக்கு விசேஷமாகும். நீதச்ச தத்பௌத்ரஜான், அந்த அவருடையதான திருக்குமாரர் அவருடையதான திருக்குமாரர் இப்படி கிடாம்பி அப்புள்ளார் இடத்துல அவருடைய திருவடிகளால ஆச்சாரியே இவருடைய திருவடிகளை ஆச்சரியிச்சுட்ட, அதனால இவ்வளவு காரியம் பண்ணியாச்சு. அப்பா ரங்கநாதா என்னோட குளிர கடாட்சிச்சு என்னோட பாபங்களை பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக்க முடியாம அசக்தனா இருந்த எனக்கும் கூட உன்னுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சு உன்னுடைய ஆதேசத்துக்கு உனக்கு வசியனாரத்துக்கு காரணமானது எது தெரியும் இல்லையோ? உன்னுடைய கனகருணா ரசோக பரிதாம் மைத அரங்கய ரங்கபய நயன மகத்தடாம் மைத அரங்கய ரங்கபதேன்னு பூர்வ ஸ்லோகத்துல கேட்டிருந்தாலும் அதெல்லாம் உன்னுடையதான நீ பண்ண அனுகிரக விசேஷங்கள். அந்த அனுகிரக விசேஷங்களை சொல்றேன்னார். அதான் பாக்கே நைவ விமோகிதோஸ்மி குதிருஷாம் பக்ஷயின விக்ஷோபிதா. குதிருஷ்டிகளுடைய பட்சத்திலேயோ பாக்கிய பட்சத்திலேயோ விழாமபடி, இந்த சேர்த்துகள்லாம் இந்த சேர்த்துலாம் விழாதபடி என்ன எடுத்து. அது மாத்திரம் இல்ல, என்னிடத்துல சேர்த்துகள்ல தேர்ல விடாம வழி காமிச்சா போறாது. என்ன ஒரு ஒரு சதாச்சாரியனுடைய திருவடிய கராகிரகணம் திருவடிய சரணாகிரகணம் சரணகிரகணம் பண்ணும்படியாக பண்ணி வச்சிருக்கீபாஷிகாரருக்கு ஸ்ரீ விபாஷகாரருடைய திருமேனி ரட்சகரா இருந்ததான பிடாம்பியாச்சாரனுடைய திருவடி சம்பந்தப்படும்படியாக பண்ணி வச்சிரு. இனிமே நீ செய்ய வேண்டியது பெரிய காரியம் இல்ல, அல்பாபசிஷ்டம் வரக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப குறைச்சலான காரியம். என்னன்னா தேகாவசானே முக்தோ பவத்துன்னு சங்கல்பிக்கணும், அவ்வளவுதான் தேவர் பண்ண வேண்டிய காரியம். தேவருக்கு இனிமே ஒன்னும் சிரமம் இல்ல, எல்லாத்தையும் நீ பரம கிருப்பையா எனக்கு பண்ணி வச்சுட்டே. யோ மகாநசிகோ மகான்யதிபதே நீதஸ்ச தத்பௌத்ரஜான் ஆச்சார்யாணி ரங்கதுர்ய தே ரங்கதுர்ய மயிதே என் விஷயத்துல தே உமக்கு சொல்பாவசிஷ்டோ பரஹா, இன்னும் செய்ய வேண்டிய காரியம் இருக்க நீ சுமக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைச்சலான விஷயம். என்னன்னா அயம் ஜீவகா முக்கோ பவசுன்னு சங்கல்பிக்கணும். சதாச்சாரியால் ஆசிரியச்சு நாம் செய்ய வேண்டியதானா உம்முடைய சகேதுக்க கிருப்பைக்கு காரணமா இருக்கக்கூடியதான அந்த பிரபத்திய பண்ணியாச்சு. ஒரு பெரிய சம்பிரதாயம் சதாச்சாரிய சத்சம்பிரதாயத்துல வந்து பாஷ்யக்காரருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு சத்சம்பிரதாயத்தை வந்து ஆச்சாரிய என்னுடைய ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்ட. இனிமே இதுவே பரம கிருபா காரியம், இனிமே தேவரை செய்ய வேண்டிய காரியம். என் விஷயத்துல தேவரை செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா சொல்பாபசிஷ்டோ பரஹ, கொஞ்சம்தான் இருக்கு. என்னன்னா இந்த தேகாவசரத்தை இந்த சேதனம் முக்தனாகட்டும்னு சங்கல்பிக்கணும். அது மாத்திரம் இல்ல, இருக்கிற காலத்துல புத்திபூர்வகமான பாபங்கள் சம்பவிக்காம அனுகிரகம் பண்ணணும். இது தவிர தேவரை பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத தனக்கு ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு கிடைக்கிறதுடைய பெருமைய தான் ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தி பண்ண விஷயத்த இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமா சாதிக்கிறார். துர்மோ சோத்பட கர்ம கோடி திபிடா அத்தியாதேச வசக்கிருதா பாஹ்யை நைவ விமோகிதோஸ்தி குதிருஷாம் பச்சை நிக்ஷோபிதா யோ மாஹானசிகோ மகானதிபதே நீதஸ்ய தத்பௌத்ரஜான் ஆச்சார்யா நிதிரங்க துர்ய மகிதே சுல்பா வசிஷ்டோ பரஹா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண முனச்சாரிடே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.